கண்ணாடி போல அழகிருக்கும் சிரிப்புக்குள்ள பல விஷயம் கண்ண பார்த்த மறுமொழி தெரியும் நாங்க கேட்ட நோன்னு தெரியும் பேச மாட்டாலும் பார்க்க மாட்டாலும் பேச மாட்டா பார்க்க மாட்டா உன்னை தேடி வரவே என் அருகில் நீ இருக்க கூடாதா மழையில் நனைந்தாள் திட்டி அடைப்பேயில் அவ லைட்டா ஃபீல் பண்ண கூடாதா அவ பேச மாட்டா பார்க்க மாட்டா ஆனா சாமி மேல சத்தியமா பாதுகாப்பா என்ன ஒத்து பாப்பா பயத்தில் கீழ பாப்பா அவ சாதி மரம் தெரியாத சின்ன பாப்பா ஹே இருந்தும் லக்கிலேயே கொஞ்சம் சிரிச்சு பேசி போதும் உனக்கு என்னன்னாலும் நான் வருவேன் நீ மட்டும் எனக்கு வேணும் குறும்பா இருக்கணும் கடைசி வரைக்கும் அணைக்கணும் உன்னை பார்த்துக்கிட்டு என் உசிர விடுவேன் பேச